நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள ஜெயிக்கிறது பேராசை. என்ன நினைத்தாலும் அவன் தடுத்தாலும் வெளிச்சத்துல இருக்கிறவன் தான் இருட்டு பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன். I'm not bad, just evil. யவனாயிருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேன். பணமாயிருந்தால் என்ன, இப்பினமாயிருந்தால் என்ன, நான் உயிரோடு இருந்திடவே எவனையும் உணவாய் உண்டேனா. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போலி. சூதாயிருந்தால் என்ன, அது தீதாயிருந்தால் என்ன, யாதாயிருந்தாலும் எனக்கு தோதாயமே. பூலோகம் அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று கோலாகலமாக எந்த நாச்சி புரிந்திடுவேன். என்ன நினைத்தாலும் தீமைதான் தடுத்தாலும். The name is Siddhartha Abhimanyu. Good luck. Ha ha ha!